இது வரில் தொடங்கும் மனங்களும் நெருங்கும் பல பல புதுமை தோன்றும் நம் வசம் எல்லாம் சேரும் இது வரில் தொடங்கும் இருவரில் தொடங்கும் மனங்களும் நெருங்கும் மனங்களும் நெருங்கும் பல பல புதுமை தோன்றும் இருமதில் தொடங்கும் இருவதில் தொடங்கும் மனங்களும் நெருங்கும் மனங்களும் நெருங்கும் பல பல புதுமை தோன்றும் நம் வசம் எல்லாம் சேரும் சேரும் சரணம்